ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் த்ரயோதசஹ ஸ்லோகஹ. விஹாரோ யேன தேவஸ்ய விஷ்வக்ஷேத்ர க்ருஷீவலஹ வ்யஜ்யதே தேன சீரேண நாசீர விஜயோஸ்து வஹா. அஸ்து, அஸ்துன்றது கிரியாபதம். அஸ் தாதோஹோ, அஸ் தாதுவோட லோட் லகாரஹ பிரதம புருஷஹ ஏகவச்சனம், உண்டாகட்டும் இருக்கட்டும். எது உண்டாகட்டும்? நாசீர விஜயஹ, நாசீரே விஜயஹ, நாசீர விஜயஹ. நாசீரம்னா போர் முனை, அக்ரே அதாவது அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு முந்திய நிலை, போர் முனைன்னு வச்சுக்கலாம். நாசீரே விஜயஹ, அந்த போர் முனையில் வெற்றியானது உண்டாகட்டும். யாருக்கு? வஹா, யுஷ்மாக்கம் வஹா, உங்களுக்கு நாசீர விஜயஹ அஸ்து. யாரால், எதனால்? தேன சீரேன, சீரகனா ப்ளவ், அந்த கலப்பைன்னு சொல்லுவோம். சீரேனன்றது சீரக என்ற சப்தத்தினுடைய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், கலப்பையினால். தேன தது சப்தம், சகா தேன் போகும், அதனுடைய திருத்தியா ஏகவச்சனம் தேன சீரேன, அந்த கலப்பையினால் உங்களுக்கு போர்முனையில் வெற்றியானது உண்டாகட்டும். எப்படிப்பட்ட கலவைன்றதான் மேல விசேஷணங்கள். ஏன தேவஸ்ய விஷ்வக்ஷேத்ர கிருஷிவலக விஹாரக வியஜ்யதே. ஏன, ஏனன்றது எது சப்தம், விச், அதனுடைய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், எதனால், எந்த கலப்பையினால். தேவஸ்ய, தேவஸ்யன்றது தேவசப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், தேவனுடைய, இந்த இடத்துல சக்கரத்தாழ்வாருடைய அல்லது சுதர்ஷனாழ்வாருடைய. விஸ்வக்ஷேத்ர கிருஷிவலக, விஸ்வக்ஷேத்ர, விஸ்வம் ஏவ க்ஷேத்திரம், விஸ்வக்ஷேத்திரம், விஸ்வம்னா உலகம், க்ஷேத்திரம்னா விளைநிலம், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு. இப்போ அந்த உலகமாகிய விளை நிலத்தில் கிருஷிவலகா, கிருஷிவலகான்றது விவசாயம், விவசாயத்துக்கு பேர். ஸோ இப்போ உலகமாகிய க்ஷேத்திரத்தில் விவசாயமானது விஹாரக அப்படிங்கிற லீலை, விவசாயம் போன்ற செய்வதான ஒரு லீலை, விஹாரகான விளையாட்டு கேளிக்கை லீலை. விஹாரக வியஜ்யதே, வியஜ்யதேன்றது வெளிப்படுகிறது, இது வந்து பேசிவ் வாய்ஸ். விஹாரக வியஜ்யதே அப்படின்னா விஹாரமானது வெளிப்படுகிறதோ. இது வந்து அஞ்சுன்னு ஒரு தாத்து இருக்கு, அது வந்து டு மேக் கிளியர் அப்படின்னு அர்த்தம். அது அஞ்சனம் மைக்கெல்லாம் கூட அந்த அதனால தான் பேர் வருது, வெளிப்படையாக காட்டுறது. ஸோ அந்த வியஞ்சயதி, அதாவது வியஞ்சனம்னா தட் விச் இஸ் மேனிஃபெஸ்டட், கான்சனண்ட் கூட வியஞ்சனம் பேருண்டு, அதனுடைய பேசிவ் வாய்ஸ் தான் வியஜ்யதே, வெளிப்படுகிறதோ. எது வெளிப்படுகிறது? லீலை. எந்த லீலை? இந்த உலகமாகிய க்ஷேத்திரத்தினுடைய பயிர் செய்கின்ற வேலை அல்லது விவசாயம் செய்கின்ற வேலையானது வெளிப்படுகிறதோ. யாருடைய? தேவஸ்ய சுதர்ஷனாவருடைய. எதனால், ஏனென, எந்த ஆயுதத்தால். ஸோ எந்த ஆயுதத்தால் சுதர்ஷனாவாருடைய இல்லை பகவானுடைய, அந்த ரூபியான பகவானுடைய உலகமாகிய க்ஷேத்திரத்தில் விவசாயமானது, விவசாயம் என்கிற லீலையானது வெளிப்படுகிறதோ, செய்யப்படுகிறதோ, அந்த அந்த கலப்பையினால் தேன செய்கிறேன உங்களுக்கு போர் முனையில் வெற்றியானது உண்டாகட்டும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஏன தேவஸ்ய விஸ்வக்ஷேத்ர கிருஷிவலக விஹாரக வியஜ்யதே தேன சீரேன வஹ நாசீர விஜய அஸ்து. இதான் அன்வயம். ஏன, எந்த ஆயுதத்தால் தேவஸ்ய சக்கரதாழ்வாருடைய இல்லை பகவானுடைய விஸ்வக்ஷேத்ர கிருஷிவலகன்றது உலகமாகிய விளைநிலத்தில் விவசாயமானது அப்படிங்கிற லீலை, விஹாரகன லீலை, வியஜ்யத்தேன வெளிப்படுகிறதோ. தேன சீரேன, ஏன தேன, எது ததுன்னு அந்த பேர் அது. ஏன தேன, தேனா அந்த சீரேன கலப்பையினால் உங்களுக்கு வகா, உங்களுக்கு நாசீர விஜயா போர்முனையில் வெற்றி, நாசீரே விஜயா போர்முனையில் வெற்றி அஸ்து, உண்டாக கடவுதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் அண்மையும் மாறுது. முந்தின ஸ்லோகத்திலையும் பார்த்தோம், இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த சீரேன நாசீர, தேன சீரேன நாசீர, இதெல்லாம் வந்து சுவாமியுடைய சப்தாலங்காரங்கள். போன ஸ்லோகத்தில் பாஷக பாஷ விமோச்சனம் பார்த்தோம், அதே சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருந்தார். இது வந்து சுவாமியினுடைய ஒரு ஒரு வைலட்சண்யம். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாறுது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.